ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரமார்த்த ஸ்துதி அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாலு ஸ்லோகங்கள் ஆயிருக்கு, இன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகம். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சங்கதி, தொடர்பு என்ன அப்படின்னா, கதையந்த்யாஹவ புங்கவம், ஆஹவ புங்கவன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல வந்து திருநாமம் கதையந்த்யாஹவ புங்கவம் குணஜ்ஞாஹ அப்படின்னு சொல்லி மகான்கள் சான்றோர்கள் எல்லாரும் ஆகவ புங்கவனுடைய குணங்களை பறக்க பேசுகிறார்கள் அப்படின்றத பார்த்தோம். போன ஸ்லோகத்துல ஆகவ புங்கவன் அப்படிங்கிற திருநாமத்தை பெருமாளுக்கு சொல்லியிருக்கார். ஆகவ புங்கவன்னா யுத்தத்துல சாமர்த்தியமுடையவன் அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆனா ஆகவ சப்தத்துக்கு யாகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி யாகம் அப்படின்னா, ஆகூயந்தே அப்படிங்கிற வித்பத்தினால ஆகூயந்தேன்னா அழைக்கப்படுகிறார்கள். யாரு? தேவர்களெல்லாம் யாகத்துக்கு அழைச்சி, ஏன்னா நாம யாகம் பண்றச்சு இந்திரா எஸ்வாஹா அப்படின்னா, இந்திரன் அந்த க்ஷணத்துல வந்து தன்னுடைய ஹவிச வாங்கிக்கிறான். அக்னையே எஸ்வாஹா அப்படின்னா அக்னி தேவன் அந்த க்ஷணத்துல வந்து தன்னுடைய ஹவிச வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் அழைச்சி நாம வந்து இந்த யாகத்தை பண்றதுனால அதுக்கு வந்து ஆகவம், ஆகவம் அப்படின்னா யாகம்னு அர்த்தம். அந்த யாகத்துக்கு புங்கவன் சமர்த்தன் அப்படின்னு, சாமர்த்தியசாலி அப்படிங்கிறது தெரியறது. என்ன மாதிரி யாகம் பகவான் பண்றான் அப்படின்னா, சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்தை பகவான் சிவஸ்பதியான நாராயணன் அந்த யாகத்தை பண்றான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்துல சொல்றச்சே சுவாமி தேசிகன், சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சிதஸ்ய அப்படின்னு ஒரு வரி சாதிக்கிறார். அப்படின்னா சரணாகத்தால ஆசிரித்தால காப்பாத்தனம் அப்படிங்கறதே பெருமாளுக்கு ஒரு பெரிய யாகத்துல தீட்சை. அந்த அந்த அப்பேற்பட்ட யாகத்துல பெருமாள் தீட்சை பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா யாகம் அப்படின்னா அதுக்கு தீட்சை பண்ணிக்கணும், அதுக்கு நியம நிஷ்டையோட இருக்கணும். யாகம் எந்த எப்ப முடியறதோ அது பர்யந்தம் அந்த தீட்சையில இருக்கணும். தீட்சை அப்படின்னா சங்கல்பம், இது வரைக்கும் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தீட்சைய பெருமாள் யாகத்துக்கான தீட்சை. பெருமாள் தான் ஒரு யாகம் பண்றானே, சரணாகத்தால காப்பாத்தனம் அப்படின்னு அப்பேற்பட்ட யாகத்துக்கு தீட்சை பண்ணிட்டானா பெருமாள். ஆறாம் வேற்றுமையில அங்க சொல்லியிருக்கு சங்கல்ப சூரியோதயத்துல. அந்த மாதிரி வசத்தியான ஒரு பெரிய யாகம் சரணாகதிங்கிற யாகம். அந்த யாகத்தை பெருமாள் நிர்வகிக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சச தர்மஸ்தனன்ய சேவனியா. அஞ்சாவது ஸ்லோகம் பரமார்த்த ஸ்துதியில. யாகம் பண்ணணும் அப்படின்னா சில நியமங்கள்லாம் இருக்கு. பிரம்மச்சாரி யாகம் பண்ணக்கூடாது, சன்னியாசி யாகம் பண்ணக்கூடாது, கிரகஸ்தனா இருக்கிறவன் தான் யாகம் பண்ணணும். அந்த யாகம் பத்னியுடன் இருக்கிறவன் தான் அந்த யாகத்தை பண்ண முடியும், அருகதையே அவனுக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் யார் யார் பண்ணணும்னு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி யாகம் யார் பண்ணலாம்னா யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யாகம் பத்னி இருக்கிறவன் தான் யாகம் பண்ணணும். கல்யாணம் கிரகஸ்தன்னு சொன்னா கூட, கிரகஸ்தனா இருக்கிறவன் அவன் ஆம்படையா சீக்கிரம் பரமோதிச்சிட்டா அப்படின்னா அவனால அந்த யாகத்தை பண்ண முடியாது. ஏன்னா பத்னி இருக்கணும் கூட. இந்த பத்னி அப்படிங்கிற சப்தமே அழகான சப்தம். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஒரு ஒரு சப்தத்துக்கும் அந்த எட்டிமாலஜி அப்படின்னு போய் டிரைவ் பண்ணோம்னா ஆச்சரியமா இருக்கும். பத்னின்னு ஏன்னா, ஏன்னா ஒய்ஃப் அப்படிங்கிற இதுக்கு நிறைய இது இருக்கு, பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. பாரியா அப்படின்னு பத்னின்னு ஒரு பேரு, அப்புறம் கிருஹிணி அப்படின்னு ஒரு பேரு, இந்த மாதிரி பல நவுன்கள் இருக்கு இப்போ ஒய்ஃபுக்கு. ஆனால் பத்னி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, பத்யுர்ணோ யஜ்ய சம்யோகே அப்படின்னு வியாக்கரணத்தில் சூத்திரம். பத்னி அப்படின்னு எப்போ கூப்பிடணும்னா, யாகம் பண்ணுறதுக்காக எப்போ கூட நிற்கிறாளோ அந்த சமயத்தில் அவளுக்கு பத்னின்னு பேர். மீதி சமயத்தில் இவன் என் பத்னின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளாம் யாகம் பண்ணலை, ஆனால் இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாகம்ன்றது சிறந்த தர்மம், அந்த தர்மத்துக்கு பத்னியா யார் இருக்கா பகவானுக்கு அப்படின்னா, கமலா நிரபாய தர்ம பத்னி. கமலா லக்ஷ்மி பெரிய பிராட்டியார் தர்ம பத்னியா இருக்கா பெருமாளுக்கு. பெருமாளதுனால யாகம் பண்ணலாம், சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற பெரிய யாகத்தை பெருமாள் பண்றதுக்கு தர்மபத்னியா மகாலட்சுமி தாயார் இருக்கா. சில பேர் யாகம் பண்ணணும்னு ஆரம்பிப்பா, அவருடைய பத்னி எங்கேயான கோச்சிருந்து ஆத்துக்கு போயிடுவா, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பிரம்மதேவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதுக்கு சதிருஷமா ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் காஞ்சி கஷேத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஹஸ்தகிரி மகாத்மியத்தை தேசிகன் விஸ்தாரமா வர்ணிக்கிறார் எப்படி அந்த யாகம் நடந்தது அப்படின்னு சொல்லி. சரஸ்வதியை கூட்டா அவர் வரல, சரஸ்வதிக்கு சொல்லாமே இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சார், வரல. மீதி கூட இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா, சரி சரஸ்வதி அழிச்சுட்டு வரோம், நாங்க போய் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி பிரம்மாவை கேட்டோம்னு, சரி அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே சரஸ்வதியை போய் கேட்டா, அவ கேக்குறச்சே யாகம் பண்றார் நீங்க வரலையா அப்படின்னு கேட்கல. ஐயோ உங்களை நீங்க எல்லாமே யாகம் பண்றார் பிரம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போய் கேட்டா. அப்புறம் நாரதர் போய் கேட்டார், பிரம்மபுத்திரர் நாரதர் போய் கேட்டு இந்த மாதிரி போய் அம்மா நீங்க வரணும், நீங்க இல்லாத யாகம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கறச்சே, இல்ல என்னால வர முடியாது, நீ வாங்குறார் நாரதர் வர முடியாது அப்படிங்கிற அது தேசிகன் சொல்றச்சே, அத்தனயன் அத்தனயன் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள். ஆச்சரியமான ததாஸ்து அப்படின்னு சொல்லலையாம் சரஸ்வதி, அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலேயும் தமிழா மாத்திரர். உத்தி உத்தி அப்படின்னா உக்தி வச்சனம், அதை என்ன பண்ணலையான்னா அத்திதன அஸ்து இது அப்படின்னு சொல்லலையாம். உத்தி புரியாள் உக்தி அப்படி சொல்லலையாம். அத்தனையன் அத்தனையன் அத்தனையன் அப்படின்னா அத்தன் அயன் பிரிச்சுக்கணும். அத்தன் அத்தன்னா ஆத்துக்காரராக இருக்கக்கூடிய அயன் பிரம்மா, அவருடைய அத்தனையன் அந்த பிரம்மாவுடைய தனையனா இருக்கக்கூடிய நாரதர் வந்து கேட்கறச்சே, இந்த சரஸ்வதி ததா அஸ்து நடக்கட்டும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாத அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதா சாமர்த்தியம்லாம் தேசிகனை தவிர வேற யாருக்கிட்டையும் வரவே வராது. அது வந்து எழுதி பாண்ட் மாதிரியா இருக்காது, எழுதி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவிதா சாமர்த்தியம் உபய பாஷையில பிராகிருதத்துல என்ன, அந்த மாதிரி அது தேசிகனுக்கு அசாதாரணமா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி யாகம் பண்ணணும் ஆரம்பிச்சான் தர்மபத்னிகள்லாம் வராத சண்டை போடுறதும் உண்டு, அந்த மாதிரி சரித்திரமும் இருக்கு நம்ம இதிகாச புராணங்கள்ல. அந்த மாதிரியா தாயார் அப்படின்னா கமலா நிரபாய தர்மபத்னி, நிரபாயமான தர்மபத்னி. அவளுக்கும் ஒரு ஆபத்தும் கிடையாது, ஏன்னா பெருமாள் சதா சர்வகாலம் அகலகில்லே நிறையும் அப்படின்னு சொல்லி தான் பெருமாளுடைய திருமார்பிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போறது. அது மாத்திரம் இல்லாத பெருமாளுக்கும் ஒரு ஆபத்தும் ஏற்படும்படியா இருக்க மாட்டாளாம் பெரிய பிராட்டியார். எங்காத்துக்காரர் தானே பண்ணின் போட்டோம், நான் எனக்கும் அந்த யாகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சரஸ்வதி சொன்ன மாதிரி பெரிய பிராட்டியார் இருக்க மாட்டா. அதனால கமலா நிரபாய தர்மபத்னி, தர்மபத்னிங்கிறது முக்கியம். இந்த இந்த கணத்துல அடியனுடைய பிராச்சாரியன் திருமலை சதுர்வேத சதகிருத நாவல் பாக்கம் சோமயாஜி நாராயண தாத்தையாரிய மகாதேசிக்கனை ஸ்மரிச்சுக்கணும். ஏன்னா இந்த ரீசண்ட் தலைமுறையில, அதாவது ஒரு 100 வருஷத்துக்குள்ள, 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி யாகம் பண்ணியிருக்கார் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படின்னா அது அஸ்மத்ராச்சாரியன் அக்னிஹோத்திரம் சோமயாஜி நாராயண தாத்தியார் மகாதேசிக்கன் தான். ஏன்னா அந்த சுவாமி சோமயாகம் பண்ண சுவாமி, பிராணம் இருக்கிற பர்யந்தம் அக்னிஹோத்திரம் அனுஷ்டிச்சு சோமயாகம் பண்ணவர். அவர் தர்மபத்னிகளா எழுந்திருந்த அவருடைய தர்மபத்னி சீக்கிரமே பரம உதிச்சிட்டா அவருக்கு முன்னையே. அந்த சமயத்துல சுவாமி கவலைப்பட்டாராம், கவலைப்படுறதுன்னா தர்மபத்னிக்காக கவலைப்படல, அக்னிகள் புத்திரர்கள் மாதிரி அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்றவாளுக்கு. அப்போ என்னுடைய அக்னிகளை நான் காப்பாற்ற முடியாது போயிடுத்தே, எங்க ஆத்துக்காரி பரம உதிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி அந்த க்ஷணம் கூட அக்னிகளுக்காகவும் யாகம் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காகவும் வருத்தப்பட்டார் சுவாமி அப்படிங்கிறதுலேருந்து அவளுக்கு அந்த அக்னி காரியங்கள்ல அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறது தெரியறது. பெருமாள் சொல்றச்சு கமலா நிரபாய தர்மபத்னி, நிரபாயமான தர்மபத்னி. சரி, யாகம் பண்றான்னா கர்த்தாக்கு பத்னி இருக்கணும்ன்றது தெரியுது. ரித்திகள்லாம் வரணுமே, ரித்திகள் அப்படின்னா அத்வர்யு அப்படின்னு சொல்லக்கூடிய யார் யாரெல்லாம் யாகம் கூட சேர்ந்து பண்ண போறாளோ அவளுக்கெல்லாம் ரித்திகள் அப்படின்னு பேரு. இந்த ரித்விக்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, கருணாத்யாஹா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களா இருக்கக்கூடிய கருணை முதலிய குணங்கள் எல்லாமே இந்த சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற பெரிய யாகத்துக்கு ரித்விக்கா இருக்கா அப்படிங்கிறது சாதிக்கிறார் தேசிகன். ஏன்னா ரித்விக் இருந்தா அவளுக்கு சம்பாவனை பண்ணணும். அதுவும் யாகம் அப்படின்னா தசரதன் அஸ்வமேதம் பண்றச்சே சொல்ற அன்னகூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாஹா அப்படின்னு சொல்லி, அன்ன யாகம் அப்படின்னா பெரிய ததியாராதனம் இருக்கணுமா, வரவா எல்லாருக்கும் சாதம் போடணும். அதுவும் சாதம்னா லிமிட்டடா போடக்கூடாது, அப்ப கேட்க கேட்க போட்டுண்டே இருக்கணும். அயோத்தியா ஒருத்தர் புதுசா யாகம் பண்ற தசரதர் வந்து பார்ப்போம். ஏன்னா யாகத்தை சேவிக்கிறதே, ஏன்னா யாகம் அப்படிங்கிறது பகவத் ஆராதனை, அதுவும் ஒரு விதமான ஆராதனை. அப்போ அயோத்தியா ஒருத்தர் வந்தாராம். வந்து பார்த்தா என்னடா வெள்ள வெள்ளையா மலை இருக்கு, மலையெல்லாம் வெள்ளையில இருக்காதே, பனி படர்ந்திருக்கு போல இருக்குன்னு கிட்டக்க வந்து பார்த்தா அது மலை இல்லையா, சாதத்தை அவ்வளவு பெருசா குமிச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு கூட நம்ம கோயில் எல்லாம் அன்னக்கூட்ட உற்சவம்னு பண்றோமே, அந்த மாதிரி பெரிய மலை மாதிரி இருந்துதான் அயோத்தியால. என்ன அப்படின்னு பார்த்தா இது வரவாளுக்கெல்லாம் சாதம் சாப்பிடணும், சாதம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஏற்பட்ட சாத மலையை குமிச்சு வச்சிருக்கா அப்படின்னு. அன்னக்கூட்டாச்ச வகவகா திருஷ்யந்தே பர்வதோபமாக, பர்வதத்துக்கு சமானமான அன்னக்கூட்டங்கள் குமிச்சு வச்சிருக்கா அப்படின்னு. வரவா எல்லாருக்கும் சாதம் போடணும். அதுவும் இல்லாம தட்சிணை, அதாவது ரித்திக்கள் அப்படின்னு ரித்திக்குகளுக்கெல்லாம் சம்பாவனை அப்படிங்கிறத எப்பயோ பூயோ நிறைய பண்ணணும், நிறைய பண்ணணும். அப்படின்னா தசரதன் என்ன பண்ணான்னா, நார்த்து சைடு நிலங்கள்லாம் உங்களுக்கு, சவுத் சைடு நிலங்கள்லாம் உங்களுக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற நிலத்தெல்லாம் கொடுத்தாலாம். நீங்க இனிமேல் இந்த டைரக்ஷன்ல இருக்கிற லேண்டுக்கெல்லாம் நீங்க தான் அதிபதி அப்படின்னு சொல்லி ரித்விக்குகளுக்கெல்லாம் கொடுத்தாராம். ஆனா அவள்லாம் திருப்பி கொடுத்துட்டா, நாங்கள்லாம் ஏதோ வேத பாராயணம் பண்ணிட்டு சாஸ்திரத்தை வாசித்தும் பிரவர்த்திப்பித்தும் இருந்துருக்கோம், எங்களுக்கு இந்த லேண்டெல்லாம் கொடுத்தா அதை வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால திருப்பி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் தசரதர் சஹசிரகோ 1000 பசுமாடு தானம் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் ராமாயணத்தில் இருக்கிற விஷயம். அந்த மாதிரி யதேஷ்டமான சம்பாவனை பண்ணணும் இந்த ரித்விக்குகளுக்கெல்லாம். ஏன்னா அவள்லாம் உடம்ப வருத்திண்டு இந்த யாகத்துக்கு ஒரு அங்கமாக யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு நிறைய தனம் கொடுக்கணும். ஆனால் பெருமாள் உபயவிபூதிநாதன் அவனுக்கு கொடுக்க அவன் நினைச்சா எதை வேணா கொடுக்கலாம். ஆனா ரித்திக்குகள் யாரு அப்படின்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களா இருக்கக்கூடிய கருணை. ஆனா கருணை அப்படிங்கிற குணம் ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணம் இல்லை அப்படின்னா பெருமாள் நம்மளாம் இத்தனை நாள் ஜீவிச்சே இருக்க முடியாது. அந்த குணம் இருக்கிறதுனால நாமெல்லாம் நம்ம பழப்பு ஓடின் இருக்கு. ஏன்னா கருணை அப்படிங்கிறது எல்லா குணத்தை காட்டிலும் சிரேஷ்டமான குணம். எல்லா குணங்களுக்கும் கருணை இருக்கிறதுனாலதான் மீதி குணங்கள்லாம் சோபிக்கிறது அப்படின்னு தயாசதகத்துல தேசிகன் சாதிக்கிறார். கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபூமி, மீதி குணங்களுக்கெல்லாம் சார்வபூமியா சிரேஷ்டமா, அதாவது மீதி குணங்கள்லாம் கீழன்னா முத்தாய்ப்பா இருக்கக்கூடியது கருணை தயா அப்படிங்கிற குணம் தான் இருக்கு அப்படிங்கறது தேசிகன் சாதிக்கிறார். அப்படி உனக்கு யாகத்துக்கு தர்மபத்னியாரு பெரிய பிராட்டியார், உன்னுடைய யாகத்துக்கு ரித்திகள் யாரு அப்படின்னா கருணை முதலிய குணங்கள். இங்க யாகத்து மூலமா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அவனம் ஸ்ரயதா மகீன மாத்யம். அவனம் அப்படின்னா ரக்ஷணம்னு அர்த்தம், அவ ரக்ஷணன்னு தாத்து. அதனால இந்த ரக்ஷணம் பண்றான் யாரு அப்படின்னா ஸ்ரயதாம் ஆசிரித்தாள, யார் யாரெல்லாம் பெருமாள் திருவடியில நியஸ்தபரர்களா பரநியாசம் செய்தவர்களா இருக்காரோ அவர்களெல்லாம் பெருமாள் நன்னா அவனம் ரக்ஷணம் பண்றார். அது எப்படி பண்றார் அப்படின்னா இந்த யாகம் மூலமா. அந்த யாகம் எப்படி அப்படின்னா அஹீனம் ஆத்யம். அஹீனம் அப்படிங்கிற பதத்துக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். லாங் ப்ராசஸ்னா பெருமாள் நம்மளுக்கு பலனை கொடுக்கறதுல லாங் ப்ராசஸ் இல்லை. இந்த மாதிரி பரநியாசம் இந்த யாகம் அப்படிங்கிறது ரொம்ப யுக யுகமா பெருமாள் பண்ணிட்டு இருக்காராம். ஏன்னா அதுதான் பெருமாளுக்கே ஒரு ஒரு ஐடென்டிட்டி. சரணாகத ரட்சணம் ரட்சணம் பண்றவர் யாரு அப்படின்னா வேற இன்னொருத்தரை கை காமிக்க முடியாது, பகவானை தான் கை காமிக்க முடியும். ஏன்னா எப்போ எந்த வேளையில ஆபத்து வரும்னு தெரியாது. ஒருத்தர் திடீர்னு வரத்தை கொடுப்பார், உனக்கு இந்த வரன் ஏற்படணும் பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா, அவரையே வச்சு செக் பண்ணுவா தலையில கை வைக்கிற கதையெல்லாம் நாம கேட்டிருக்கோமே. அதனால அவள்லாம் வந்து சரணாகதி சரணாகத்தான ரட்சணம் பண்றதுக்கு, அவளை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கே அவளுக்கு சாமர்த்தியம் இல்லாத போது அவ எப்படி மற்றவாளை ரட்சணம் பண்ணுவா? அதனால பகவான் தான் சர்வ காலத்திலையும் சர்வதேசத்திலையும் சர்வாவஸ்தைகள்லையும் ரட்சணம் சரணாகத்தால் ரட்சணம் பண்றதுக்காக இருக்கக்கூடியவன். அப்படி அஹீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய யாகம் இது. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னும் பரநியாசம் பண்ணிக்க வேண்டியவா இருக்கா, அந்த அஹீனமான யாகம். அஹீனம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வசத்தியானதுன்னு ஒரு அர்த்தம். ஹீனம் அப்படின்னா ஏதோ குற்றம் குற்றம் உள்ளதுன்னு அர்த்தம். அஹீனம் அப்படின்னா குற்றமில்லாத சிறந்ததான இந்த யாகம். ஆத்யம் ஆத்யம் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி வசத்தியான இந்த ஆசிரித்தால ரட்சணம் பண்ணக்கூடியதான ஹீனமில்லாததாகவும் பெரிய லாங் ப்ராசஸா உள்ள லாங் ப்ராசஸ்னா பரநியாசம் நம்ம பண்ண வேண்டியது குறைஞ்சதான காலத்துல பண்ணக்கூடிய பரநியாசம் அப்படிங்கிறது 25 அரை மணி காலம் தான். ஆனா அதுக்கான பலனும் பெருசு. ஆனா பெருமாள் இதை பல காலம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்றதுக்காக அஹீனம் ஆத்யம் சச்சதர்மஸ்தனன்ய சேவனியா சொல்ற. இந்த தர்மம் தர்மம் அப்படின்னாலே சரணாகதி தர்மம் தான். ஏன்னா சீதை சொல்றச்சே விதித்த சஹி தர்மஜா சரணாகத வத்சலஹா, தர்மம் தெரிஞ்சவன் ராமன் அப்படின்னா தர்மம் தெரிஞ்சவன் ராமன் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லா தர்மமும் ராமனுக்கு தெரியும் அப்படின்னா அதை சொல்லல சீதை அந்த இடத்துல. விசேஷமா விதித்த சஹி தர்மஜான்னா சரணாகத தர்மம் தெரிஞ்சவன், சரணாகதி யார் பண்ணாலும் அவளை காப்பாத்தனம்ங்கிற தர்மம் தெரிஞ்சவன். ஏன்னா அது வேதத்துல சொல்லியிருக்க ஒரு தர்மம் இது, சரணாகத தர்மம் சரணாகத ரட்சணம் அப்படிங்கிறது. வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயத்சந்தி அப்படின்னு, வத்யனாக இருந்தாலும் அதாவது கழுத்தறுக்க வேண்டியவனாக இருந்தாலும் கழுத்தை இறக்கணும் இவன் பண்ண தப்புக்கு, அப்படியா இருந்தாலும் அவன் சரணாகதி பண்ணான்னா அவளை காப்பாத்தனம் அப்படிங்கிறது வேதம். அப்பேற்பட்ட சரணாகதி சரணாகத தர்மம் தெரிஞ்சவன் ராமன், நீ அதனால அவன்கிட்ட நீ போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி சீத ராவணன் சொல்றா. அதனால விதித்த சஹி தர்மஜா தர்மசப்தம் அப்படிங்கிறது பொதுவான தர்மத்தையும் குறிக்கும், ஆனா விசேஷ தர்மமான சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்தையும் குறிக்கும். அதனால சச்ச தர்மா அப்பேற்பட்ட தர்மமானது த்வதனன்ய சேவனியா, த்வதனன்ய உம்ம தவிர இதரால வேறு பேரால இதை பண்ணவே முடியாது. பகவான் ஒருத்தர் தான் சரணாகதன் அப்படின்னு ஒருத்தனை ரட்சணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது மேலேயே சொன்னோம். இந்த பஸ்மாசுரன் ஒருத்தன் ஏதோ வரத்தை கொடுத்துட்டார் சிவன், கொடுத்த உடனே அவன் தலையிலேயே கை அவர் தலையிலேயே கையை வைக்க பார்த்தான். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு தன்னையே ரட்சணம் பண்ணிக்க முடியாது சில பேரால, ஆனால் பகவானால எல்லாரையும் ரட்சிச்சு காப்பாற்ற முடியும். மோட்சமிச்சேத்து ஜனார்தனாத்து, மோட்சம் அப்படின்னு இந்த சரணாகதாளுக்கு விடுபடுதல், மோட்சம் அப்படின்னா விடுபடுதல், விடுபட்டு சீவைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னா அது பகவான் ஒருத்தனாலதான் முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத தேசிகனிங்க இந்த இடத்துல சச்ச தர்மா துதனன்ய சேவனியா, வேற ஒருத்தரால் அது கொடுக்க முடியாது, உம்மாலதான் கொடுக்க முடியும். அதாவது உம்மால அப்படிங்கறதுல இருந்து என்ன அர்த்தம்னா தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய உம்மால அப்படின்னு. ஏன்னா முதல் பதத்திலே கமலா நிரபாய தர்மபத்னி, அந்த யாகத்துல ரெண்டு பேர்னு சொல்றத காட்டிலும் ஒரு மிச்சனம் ஒரு ஜோடி, இந்த ஜோடியாலதான் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சாதிக்கிறார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யா ஸ்வயமிருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்யம் சச்ச தர்மஸ்த்வதனன்ய சேவனீயா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.